श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि नमस्सर्वेभ्यः एल्लाकुम नमस्कारम् भीडोदरान्निपतितस्य शुकार्भकस्य त्राणेन नाथ विहरन्निवसार्वभौमः आदाय गोपनगराधिपते स्वयं माम् क्रीडादयाद्यतिकरेण कृतार्थयत्वम् ஸ்ரீ தேகலேஷ ஸ்துதி 19வது பத்தியம். இந்த பத்தியத்தில் எம்பெருமான் தம்மை காக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறார். அதுக்கு ஒரு ஓமை கொடுக்கிறார். தான் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பதாகவும் சொல்லி அந்த நிலையிலிருந்து தம்மை காத்து பயன் பெற்றவனாக ஆக்க வேண்டும் அல்லது ஆக வேண்டும்னு பிரார்த்திக்கிறார். 18வது பத்தியத்தில் காமாவிலே பின்னு தொடங்கக்கூடிய அந்த பத்தியத்தில் எம்பெருமானுடைய கருணை கடலிலிருந்து ஒரு திவலை, ஒரே ஒரு சொட்டு அது மேலே நம்ம மேலே விழுந்தால் கூட நம்மை அது ரட்சித்து விடுன்னு சாதித்தார். இந்த 19வதுல ஒரு சங்கத்தி மாதிரி கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணிக்கணும்னு உரையாசிரியர்கள் தெரிவிக்கிறார். என்னென்னா, பெருமாளிவரை பார்த்து எதற்காக நான் உம்மை காப்பாற்ற வேண்டும், என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்குற மாதிரியும், ஏன்னா அவன் வந்து அவாப்த சமஸ்த காமன், அவனுக்கு ஒன்றும் ஆசைகள்லாம் கிடையாது. நம்மள மாதிரி பூரணமான ஒரு ஆனந்த அனுபவத்தில் இருப்பவன். அப்போ அப்படி இருக்குச்சே, அதற்கு தகுந்த மாதிரி ஒரு சமாதானம் கொடுக்குறாரு சுவாமி. ஒரு கிளி குஞ்சு, சின்ன கிளியானது இந்த கையிலான முளைக்கலை, அது மரத்தில் இருந்த கூடு அல்லது பொந்து, அந்த கூட்டிலிருந்து ஏதோ ஒரு காரணத்தினால குதிச்சு கீழே விழுந்துருது ரோடில். அப்போ கீழே வந்து தவிச்சுட்டுருக்க தன்னாலையும் தன்னை ரட்சிக்க முடியல, இன்னொன்று பல ஆபத்துகள் வந்து சேரும். அப்படிப்பட்ட அந்த சுக அர்பக அந்த கிளி குஞ்சு மாதிரி அடியன் இருந்துருக்கேன். நீர் மகாராஜா, மகாராஜாக்கள்லாம் சாயங்கால நேரத்தில் அப்படியே ஒரு ஒரு ஸ்ட்ரால் ஒரு அப்படி நடந்து போவா, ஒரு ப்ளஷர், ஒரு ஒரு சுகத்தை அனுபவிக்கிறதுக்காக. அந்த மாதிரி தேவல் எழுந்தருளச்சு அந்த அங்கே தான் நான் விழுந்திருக்கேன். அப்போது ஒரு வினோதத்துக்காக அடடா அப்படின்னு சொல்லிட்டு அதன் மேலே ஒரு ஒரு தயை கிளி குஞ்சுன்னு தன்னை போட்டிருந்தார். ஏன்னா லோகத்தில் எவ்வளோ பிராணிகள் இருக்குது, எல்லா பிராணிகளையும் நம்ம ரசிக்க முடியாது, அவைகளை வச்சு நமக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படாது. ஆனால் கிளின்றது சாத்விகமானது, ஞானத்துக்கு அதுக்கு ஒரு பங்கு இருக்குது, சொல்லிக் கொடுத்தா அதை சொல்லும் அந்த மாதிரி. அப்போ நமக்கு ஒரு வினோதம் ஏற்படும். அதான் ஜீவாத்மாக்கும் அந்த தன்மைகளை குறிக்கிறதுக்காக தன்னை ஒரு கிளியாக பாவிச்சுட்டுருக்கார். அப்படிப்பட்ட அந்த கிளி குஞ்சை எடுத்துட்டு போய் அதை ரட்சணம் பண்ணி அதுக்கு தேவையான போஷணங்கள்லாம் பண்ணி அதை வச்சுருந்து ஒரு மகிழ்ச்சி ஏற்படும் இல்லையா, ஒரு வினோதம், அது மாதிரி என்னை ரட்சித்து கிருத்தார்த்த ஏற்றம்னு அழகாக சாதிச்சிருக்கார். இந்த பத்தியத்தில் கோப நகராதிபதே தான் சம்போதன பதம். கோப நகராதிபதிகின்றது சப்தம், இக்காராந்த புல்லிங்கம் அது. அந்த இக்காந்த புள்ளிங்க புள்ளிங்க சப்தங்களுக்கு சம்போதனமானது ஏன்னு போகும். ஹரிஹி அப்படின்னா ஹே ஹரே, அது மாதிரி போகும். கவிஹினா கவே, அது மாதிரி கோப நகராதிபதிகின்றது எம்பெருமானுடைய திருநாமம். கோப நகராதிபதேன்றது வெளிச்சொல். கோப நகராதிபதே நாத்த, நாத்தனும் போட்டுண்டார். நாத்தன் சர்வேஸ்வரன், சர்வலோக நாத்தன்னு தாத்பரியமானது. கிருதார்த்தய தான் கிரியாபதம். கிருத்தார்த்த என்ன சொன்னால் பயன் பெற்றவனாக செய், அடியனை ஒரு பயனடைந்தவனாக நீ ஆக்க வேண்டும், உமக்கும் ஒரு பயன் உண்டு என்னை ரட்சிப்பதனால் அப்படின்ற ரீதியில் கிருத்தார்த்தய அப்படின்னு சாதிச்சார். இது கிருத்தார்த்தது நாமதாத்துன்னு சொல்லலாம். கிருத்தார்த்தம் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக்கலாக பார்த்தா ஒரு ஒரு சப்தம், அது அது ஒரு சேர்க்கையினால். அதையே வச்சுட்டு அப்படியே நம்ம சம்ஸ்கிருதத்தில் தாத்துவா மாத்தலாம். கிருதார்த்தய அப்படின்ற பயன்பெற்றவனாக செய்ய அர்த்தமாகுது. எப்படின்னு கேட்டால் ஆதாய, ஆதாயன்னா எடுத்துன்னு அர்த்தம். தா தானிய தாத்து அதுக்கு ஆன்ற ஒரு உபசர்க்கம் சேர்ந்ததுன்னா அது வாங்குதல் அல்லது எடுத்தல் சீகரித்தல் அர்த்தமாகும். அப்போ ஆதாயன்றது அதனுடைய லெபந்தம் எடுத்துக்கொண்டு அப்படின்னு அர்த்தமானது. எதை எடுத்துக்கொண்டுன்னு கேட்டால் மாம் ஆதாய கிருதார்த்தய, என்னை எடுத்துக்கொண்டு கிருதார்த்தனாக ஆக வேண்டும், நீர் எம்மையும் ஆக்க வேண்டும் என்றார். இதுக்கு மாத்திரம் நான் எப்படிப்பட்டவன் நீர் எப்படிப்பட்டவன்னு கேட்டால் அப்போ சொல்லின்றார், கிரீ நீடோதராத்து நிபதித்தஸ்ய சுக அர்பகசிய அப்படின்னு போட்டுட்டார். தனக்கு சொல்லிக்கிறதுக்காக நீட உதராத்து, நீட உதர நீடோதர, இது ஒரு சந்தி குணசந்தி. நீடோதராத்து நிபதித்தஸ்ய, நகாரத்துக்கு முன்னாடி தகாரம் வந்தால் அதுவும் பல சமயங்களில் நகாரமாகவே ஆகிடும். அப்போ நீடோதராத்து பல சமயம் இல்லை, எல்லா சமயமே நகார தக்கார காம்பினேஷனில் தக்காரம் முன்னாடி வந்தால் அது நாவாயிடும். அப்போ நீடோதரான் நிபதி தசியன்னு சந்தேகிடுது. நீட உதராத்துன்னா பஞ்சமி பக்தி, பஞ்சமி பக்திக்கு இருந்து காட்டிலும்னு அர்த்தம். நீடம்னா கூடு, உதரம்னா அதனோட மத்தியின்னு வச்சுக்கலாம். அப்போ கூட்டினுடைய மத்தியில் இருந்து நிபதி தசிய பசு தாத்துக்கு விழுதல் அர்த்தம். நிபதி தசிய அப்படின்னு சொன்னால் விழுந்தவனுடைய அல்லது கீழே விழுந்த சுக அர்பகசிய, சுகார்பகசிய, சுக அர்பக அர்பகனா சிறியது அந்த பிள்ளை அந்த அர்த்தம் குஞ்சு. அப்போ சுக அர்பக சுகார்பக, சுகார்பகசியன்னு சொன்னால் அந்த கிளி குஞ்சினுடைய. இந்த சுகார்பகசியாக்கு நிபதி தசியன்றது விசேஷம். கீழே விழுந்த அந்த கிளி குஞ்சினுடைய திராணேன, திராணம்னா காப்பாற்றுதல். பரித்ராணாய சாது நாம்னு இந்த ஸ்லோகம் கேட்டிருக்கோம். திராணம், திராண காப்பாற்றுதல், திராணேன அப்படின்னு சொன்னால் திருத்தியாக இருக்கு இது காப்பதினால். விஹரன்னு சார்வபௌமக இவ, விஹரன்றது சத்ரந்தம். இந்த ஹிரு தாத்துக்கு வீன்ற உபசர்க்கம் சேர்த்து விளையாடுதல் கேளுக்கைன்ற அர்த்தத்தை கொடுக்கும் விஹார. அப்போ விஹரன்ன்றது சத்ரந்தம், விளையாடுகின்ற செய்து கொண்டிருக்கின்ற. சார்வபௌமக இவ, சார்வபௌமகன மகாராஜா சக்கரவர்த்தி, இவனா அவனைப் போல, அந்த சக்கரவர்த்தியைப் போல. எப்படி ஒரு சாயங்கால நேரம் அந்த உல்லாசமாக ஒரு ஒரு நடை, அந்த நடையில் இருக்கச்சு கீழே விழுந்த ஒரு கிளி குஞ்சு, அதை பார்த்து அதை ரட்சணம் பண்ணுறதுக்கு எப்படி ஒரு மகாராஜா முற்படுவானோ அது மாதிரி துவம் நீ மாம், மாம்னா என்னை, மாம் மா மாமேகம் சரணம் ரஜ, மாம் என்னை ஸ்வயம், ஸ்வயம்னா நீயே பண்ணுன்னு. ஏன்னா மகாராஜா இல்லையா, மகாராஜா என்ன பண்ணலாம், தான் குனியறதுக்கெல்லாம் விருப்பம் இல்லாமல் ஏதோ ஒரு ஒரு காவலாளியை ஏறிட்டு எடுத்துகிட்டு போய் இந்த அந்த ரட்சணம் பண்ணு அப்படின்னு சொல்லலாம். அது மாதிரி இது அந்த மாதிரி பண்ணிடாதையும் ஸ்வயம் நீரே. கிரீடா தயா ஜெதிக்கரகனு போட்டிருந்தார். ஜெதிக்கரகன மிக்சர்னு அர்த்தம். கிரீடைனா லீலை, தயான தயை, லீலையும் கருணையும் அல்லது தயையும் கலந்துன்னு போட்டுண்டார். ஏன்னா தயை இல்லாத லீலையானது சில சமயம் வந்து ஆபத்தில் போய் முடியும். இந்த சின்ன பசங்கள்லாம் பார்க்கும் சில சமயம் அதுங்களுக்கு உயிரை கொல்லக்கூடாதுன்ற விஷயங்கள் தெரியாததுனால இந்த தும்பியெல்லாம் பிடிச்சி கூட ஸ்கூல்லாம் பறக்கலாம், நூலில் போட்டு கட்டி சித்திரவதை பண்ணுங்கள். அந்த சித்திரவதை அவ அந்த பசங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தும், ஆனால் தயை இல்லாததுனால. பட் இது அப்படி இல்லை, அந்த ரட்சிக்கப்பட்ட உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் இல்லாத மாதிரி ரட்சிக்கணும். அதுக்காக போட்டிருந்தார் லீலா. லீலானா அது தயையோட, வெறும் தயை மாத்திரம் இல்லை, ஏதோ ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்துகிற ஒரு காரியமும் அதில் இருக்கணும். அதனால் கிரீடா தயா வெற்றிக்கரையன அப்படிங்கிறது லீலையும் கருணையும் கலந்து ஆதாய, அதாயம் எடுத்து கிருதார்த்தய, என்னை பயன்பெற்றவனாக செய்யணும் தாத்பரியம் வருது. ஒரு அன்பத்தை பார்த்தோம்னா, அன்வயத்தை பார்த்தோம்னா கோப நகராதிபதே நாத நீடோதராத்து நிபதிதஸ்ய சுகார்பகஸ்ய திராணேன விஹரன்னு சார்வபௌமஹா இவ த்வம் மாம் ஸ்வயம் கிரீடாதயா வித்திகரேன ஆதாய கிருதார்த்தய. கோப நகராதிபதே நாத, திருக்கோவலூருக்கு நாயகனாக இருப்பவனே, என்னுடைய நாதனே, சர்வேஸ்வரனே. நீட உதராத்து, நீட உதராத்து, அந்த கூட்டினுடைய மத்தியிலிருந்து நிபதி தசிய கீழே விழுந்த சுகார்பகசிய திராணேன, ஒரு கிளி குஞ்சினுடைய காப்பாற்றுதலைப் போல, அது திராணம்னா காப்பாற்றுவது, திராணேன காப்பாற்றுவதால் அப்படின்னு விஹரன்னு சார்வபௌமக இவர். விஹரன்ன்றது விளையாடுகின்ற அல்லது மகிழ்ச்சியை அடைகின்ற சார்வபௌமக இவ. ஸ்லோகத்தில் விஹரன்னு இவ, விஹரன் இவன் இருக்கு, அது ஒரு சந்தி. இங்கே இவன்ற பதத்தை ஸ்லோகமாக்கிறனால எங்கே வேணால் போடலாம், ஆனால் அர்த்தம் மனசு எங்கே தேவையோ அங்கே தான் போட்டுக்கணும். சார்வபௌமக இவனும் போடலாம், அல்லது விஹரன் இவ சார்வபௌமகவனும் போடலாம். அப்போ இந்த இடத்துல சார்வபௌமக இவன சக்கரவர்த்தியை போல, துவம் நீ, மாம் என்னை, ஸ்வயம் நீரே, யாரையும் பிறரை விட்டு பண்ணாமல் நீயே நீரே, கீழாதையா வெத்திக்கிறேன, வெத்திக்கிறேன்னு சொன்னால் லீலையும் தயையும் கலந்து, கருணையும் லீலையும் கலந்து, ஆதாய என்னை எடுத்து கிருதார்த்தைய பயன் பெற்றவனாக செய்வீராக அழகார் சாதிக்கிறார். கவிதார்க்கிகசிம்ஹாய கல்யாணகுணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. தன்யவாதம்.